பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி? நம் வசம் வருவான் உயிர் தாங்குவான்.